மாறாதே என்றாதே. ராதே என்றாதே, வாராதே. ராதே என்றாதே, வாராதே. கண்ணே நீ கண்டால் காதல் வராதா? கண்ணே நீ கண்டால் காதல் வராதா? பெண்ணே உன் கண்கள் போதை தராதா? ராதா ராதா எந்தாகும் ஆராதா? ராதே என்றாதே, வராதே. வராமல் ஆசை தீராதே. ராதே உன் ராதே, நான் தானே. வாராமல் ஆசை ஆசை தீராதே.